காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடல் அலை தீ பிடித்தால் நீர்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீ பிடித்தால் காதல் உறவுகள் எரிவதில்லை குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது ஒன்று வருது உன் இமைகளில் முடி கொண்டு தடவு நெஞ்சுக்குள்ளும் எரியது நெருப்பு இது நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு தண்ணீர் ஊற்றியா தீரும் நான் தண்ணீர் ஊற்றினால் மாறும் தேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது உறவிரம் நகருது மோட்ச வழி தேடி சுற்றி நின்றாடும் தீவண்ணம் அடைவது தேன குளிரது குளிரது